சாமி, முருகா சாமி, அப்பனுக்கும் பாடம் சொன்ன சாமி மலை சாமி, முருகா சாமி, சுப்பனே சூச்சுமனே சுப்பிரமணிய சாமி, முருகா சாமி, சுப்புமல்லி நாயகனே அழகர் மலை சாமி, முருகா சாமி, அறுபடை ஆள்பவனே அடுமடி வேலவனே, அறுபடை ஆள்பவனே அடுமடி வேலவனே, கந்தா கந்தா எங்கே என்று தேடுகிறோம் சாமி. அப்பனே ஆண்டவனே ஆறுமுக சாமி, முருகா சாமி, அப்பனுக்கும் பாடம் சொன்ன சாமி மலை சாமி, முருகா சாமி. காவலனே கம்பங்குடி சாமி, முருகா சாமி, அன்பருக்கு சேவகனே கந்தகுரு சாமி, முருகா சாமி, சித்தனே தேசிகனே வைத்தீஸ்வர சாமி, முருகா சாமி, சித்தத்தில் உன்னை நினைக்க வைத்தவனே சாமி, முருகா சாமி, எருமயில் வேலவனே எழைக்கொரு காவலனே, எருமயில் வேலவனே எழைக்கொரு காவலனே, கந்தா கந்தா என்றே சொன்ன சோகமில்ல சாமி. Thank you.